estás? அலங்கிருதம் கர்ணிகையோபரிஷ்டாது உதக்கிரணாளம் தவயந்திரிகாம்சம் பத்மாபதேஹ பாதசரோஜலட்சுமியாஹ பிரத்யேனி பாதாவனிகேளி பத்மம். ஸ்லோகம் 807. அலங்கிருதம் கர்ணிகையோபரிஷ்டாது உதக்கிரணாளம் தவயந்திரிகாம்சம் பத்மாபதேஹ பாதசரோஜலட்சுமியாஹ பிரத்யேனி பாதாவனிகேளி பத்மம். இந்த ஸ்லோகத்துல பெருமாள் கையில வச்சிருக்கும் பெருமாள் திருவடியில மகாலட்சுமி இருக்கா, மகாலட்சுமி கையில வச்சிருக்க முடியாத விளையாட்டுக்காக வச்சுக்க முடியாத கையில பத்மம் வச்சுட்டு போ அள்ளி தாமரைப்பூ, அது மாதிரி பெருமாள் பிராட்டியனோட கையில இருக்க முடியாத தாமரைப்பு மாறி இருக்கையோ அப்படின்னு சாதிக்கிறார். அதை எப்படி சாதிக்கிறாங்க, ஏது திருவடியில மகாலட்சுமி எது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாளுடைய திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா, பெருமாளுடைய திருவடியை நாம என்ன சொல்றோம், சரணாம்புஜம் திருவடி தாமரைன்னு சொல்றோம். திருவடி தாமரை மாதிரி இருந்துனாக்க ஆனா தாமரை பூவாகவே இருக்குன்னு அர்த்தம் போ, சொல்லுதா திருவடியாக தாமரைப்பூ. அந்த திருவடியாக தாமரைப்பூன்னு சொன்னாக்க தாமரைப்பூ இருக்கிற இடத்துல தாமரைப்பூல பெருமாள் 6 ரூபாய் அப்படின்னு கேட்டோம்னாக்க, தாமரைப்பூல எப்போதும் மகாலட்சுமி இருப்பா. அப்போ எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலையும் ஒரு மகாலட்சுமி இருக்கா, அதாவது திருவடி தாமரை மிக அழகாக இருக்குன்னு அர்த்தம். அந்த திருவடி தாமரைய அழகையே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, அது மகாலட்சுமின்னா அழகுக்கும் பேரு. அதாவது திருவடி தாமரையாக தாமரையில் இருக்க முடியாத ஒரு அழகு இருக்கேன், அந்த அழகையே திருவடி ஒரு மகாலட்சுமியாக சொல்றாரு. அதாவது திருவடி தாமரையாக தாமரை பூவில் இருக்க முடியாத மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியானவர் கையில ஒரு விளையாட்டுக்காக ஒரு தாமரை பூ வச்சிருக்காரு சொல்லும்படியா இருக்கும். அவருடைய குமிழ பார்த்தா இந்த குமிழ் எப்படி இருக்கு, திருவடியிலேருந்து கொஞ்ச தூரம் ஒரு வேறதுனாலும் நீண்டு இருக்கு, அப்புறம் நுனியில குமிழ் இருக்கு, அந்த குமிழ் அடியில அகலமா இருக்கு, நுனியில மட்டுமா சின்னதா இருக்கு இல்லையா. அந்த குமிழ நிலேந்து வர கிழந்து வர்றத பார்த்தா கொஞ்சம் நீண்டு இருக்கிறத பார்த்தா அது தாமரை தண்டோன்னு சொல்ல முடியா இருக்கு, தாமரை பண்டோல நீண்டு இருக்கு. அப்புறம் அதனுடைய மேல்பகுதி குமிழ்ல மேல வந்த உடனே அடிப்பகுதி இருக்க குமிழ்ல அது வந்து அகலமா இருக்கிறதுனால அது தாமரைப்பூ மாதிரி இருக்கு. அதனுடைய நுனி இருக்கேன் தாமரைப்பூவில் இருக்கும் யாரா கர்ணிகான்னு சொல்றது, கர்ணிகான்னா அந்த தாமரைப்பூல மஞ்சளாக ஒண்ணு இருக்கும் போதையும் அந்த கர்ணிகா அது மாதிரி இருக்கு. இது அந்த குமிழானது அந்த குமிழ்ல கர்ணிகையோ உபரிஷ்டாது உதக்கிரணாளம் தவயந்திரிகாம்சம். அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, பத்மாபதே பாதசரோஜலட்சுமியா பிரத்யே நீதாவனி கேளி பத்மம். ஆக அந்த குமிழ் எப்படி இருக்கு, தாமரை பூ மாதிரி இருக்கு, காலத்தோட கூடின அகந்த தாமரை அடிப்பக்கம், அதுல இந்த பத்மாவத்துல இருக்கிற மஞ்சளா காய் மாதிரி இருக்குமே அது இருக்கு. அதை பார்த்தாக்க எப்படி இருக்கு, அது ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கு. இந்த தாமரைப்பூ எங்க இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டோம்னாக்க, திருவடியில இருக்கு. திருவடியில் யாரு இருக்கா, திருவடியில திருவடிங்கிறது பாதாரவிந்தம் பாத சரணாரவிந்தம் சொல்றோம், திருவடி தாமரை, திருவடி தாமரையில மகாலட்சுமி இருக்கா, அந்த மகாலட்சுமியினுடைய கையில இருக்க முடியாத தாமரைப்பூன்னு சொல்ல முடியாத இருக்கு என்று இந்த இடத்துல அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி. அப்படி தாத்பரியம் என்ன, திருவடி தாமரை தாமரை போல அழகாக இருக்கு, அந்த அந்த சோபையில நடுவில் இந்த குமிழும் ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கு என்று சொல்லுவதில் தாத்பரியம். அது சமத்காரம் அப்படி வர்ணிக்கிறேன், தாமரைன்னா மகாலட்சுமி இருப்பாரோ இல்லையோ, மகாலட்சுமி இருந்தா கையில ஒரு தாமரை பூ வச்சுட்டு போறது இல்லையோ, அந்த தாமரை பூ மாதிரி இருக்கு இந்த குமிழ் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். உபரி விநிகேதேசவங்கே உபரி பதாவனே இந்திரிகாத்மிகாத்வம் இதி தவ மகிமா லகு கரோதி பிரணத சுரேஸ்வர சேகராதிரோகம். ஸ்லோகம் 808. உபரி விநிகேதேசவங்கே உபரி பதாவனே இந்திரிகாத்மிகாத்வம் இதி தவ மகிமா லகு கரோதி பிரணத சுரேஸ்வர சேகராதிரோகம். பாதாள நீ என் பாதையே செம்பெருமானுடைய திருவடிகள் சிக்கும் பாதுகா தேவியே என்ன நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா பெருமாள் பாதையோட ஆதார மார்க்கமா எழுறான். அப்படி எழுது இந்த காலத்துல இந்திராதிகள்லாம் வந்து வணங்குறான். இந்திராதிகள்லாம் வணங்குற காலத்துல பாதையோட தன்னுடைய திருவடிய இந்திரன் தலை மேல வைக்கிறான். புரிஞ்சுதா? அப்படி பாதிகைய தெருத்தல தலையில தாங்கி இந்திராதிகள்லாம் பெருமாளை சேவிக்கிறான் இல்லையா? இப்போ பாதிகைக்கு இந்திரனுடைய இந்திரன் முதலிய தேவதைகளுடைய தலைமையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமை ஏற்படுறது. புரிஞ்சுதா? இந்த பெருமை அது அவ்வளவு வசந்தது இல்லை, அதை விட பெருமை பாதிகைக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல சுவாமி எப்படின்னு கேட்டவனாக்க பாதுகை இருக்கு, பாதியின் மேல பெருமாளுடைய திருவடி வைக்கிறார் இல்லையா, பாதியின் மேல திருவடி இருக்கு, அப்புறம் அந்த திருவடி மேல பாதுகனுடைய குமிழ் மேல எழும்புறது இல்லையா, அப்ப திருவடிக்கு மேல குமிழ் இருக்கு, குமிழ்ங்கிற வியாஜத்தினால பாதுகையானது திருவடிக்கு மேலேயே உதிர்ச்சு தெரிஞ்சா தன் மேல வைக்கப்பட்டிருக்கும்படியான திருவடிக்கு மேல பாதுகை வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? குமிழுங்கிற வியாஜத்தினால. குமிழும் பாதுகையினுடைய ஒரு அம்சம் அவயவன் தானே, அதனால குமிழ் திருவடிக்கு மேல இருக்குன்னு சொன்னாக்க திருவடியின் மேல பாதியும் இருக்குன்னு அர்த்தம். வசந்ததான எம்பெருமானுடைய திருவடியின் மேலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற பகுதிக்கு இந்திராயினுடைய தலைமையில நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை பெருகல்ல என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. என்ன அப்படின்னா பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டமனாக்க உபரிபாதாலேல வைக்கப்பட்டிருக்க முடியாத கேசவாங்கடி எம்பெருமானுடைய திருவடி தெரிஞ்சா அதுக்கு மேல உன்னுடைய குமிழானது மேல இறங்கி இருக்கு. மேல குழும்பி மேல இருக்கிறத பார்த்தா என்ன தெரியுது எனக்கு அப்படின்னு கேட்டவனா இதுதவ மகிமா லகு கரோதி உன்னுடைய பெருமை மிக வசந்தது. முதல்ல என்ன பெருமை அவனுக்கு உண்மைக்கு எல்லாரும் என்ன சோதனை பண்ணினா அப்படின்னு கேட்டவனாக்க பரணதேஸ்வர சேகராதிரோகம் அடிக்கடி இந்திராதி தேவதைகள்லாம் வந்து தேவருடைய தலைவர்கள்லாம் வந்து பெருமாதிகள்லாம் பெருமாள் திருவடியில வந்து விழுந்து வணங்குறா. அப்போ பெருமாளுடைய பாதுகையை தாங்குறா. அப்போ பிரம்மாதேவுடைய இந்திராதிகளுடைய தலைமையிலேயே பாதுகை இருக்குன்னு ஒரு பெருமைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு சொல்லணும் அதை விட பெருமை இப்ப என்ன வசந்த பெருமைன்னு கேட்டாக்க எம்பெருமானுடைய திருவடிக்கு மேலேயே பாதுகை இருக்குன்னு சொன்னா அதை விட அதெல்லாம் மட்டும்தானே, அதனால அது ஒரு பெருமையாக ஆகாது, அதை விட இதுவே பெரிய பெருமை என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். நித்தியம் பிரதாவணி நிபத்த கிரீட சோபம் பத்மாலயா பரிசிதம் பதமுத்வகம் தியாகா அங்கீகரோதி ருச்சிம் அங்குளையந்திரிகாசே சாம்ராஜ்ய சம்பத அனுரூபம் இவாதபத்திரம். ஸ்லோகம் 89. நித்யம் பதாவணி நிபத்த கிரீட சோபம் பத்மாலயா பரிசிதம் பதம் உத்வகந்தியாஹ அங்கீகரோதி ருச்சிம் அங்குளையந்திரிகாசே சாம்ராஜ்ய சம்பத அனுரூபம் இவ ஆதபத்திரம். பாதுகா தேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டானா எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிற. எம்பெருமானுடைய திருவடிய எப்பேற்பட்டதுன்னா பத்மாலயா பரிசிதம் மகாலட்சுமியே இப்ப பார்த்தாலும் திருவடியை பிடிச்சு விட்டுட்டு இருக்கா. அதனால பகவானலட்சுமிக்கு மிக நெருங்கியதாக இருக்கு அந்த திருவடியானது. அந்த திருவடிய பதம்னு சொன்னார். பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம். ஸ்தானம்னா ஒரு சாம்ராஜ்யம் ராஜ்யம் மாதிரி ஒரு ஸ்தானம் வரும். அத நீ தாங்குற. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நீ கீழே இருக்க உனக்கு மேல திருவடி இருக்கு. அப்போ நீ ஒரு ராணி, உனக்கு கிரீட்டம் மாதிரி எம்பெருமானுடைய திருவடி இருக்கு. நித்தியம் பதாவணி நிபத்த கிரீட சோபம் உன் மேல இருக்கும்படியான எம்பெருமானுடைய திருவடியானது உனக்கு கிரீடமோன்னு சொல்லிக்கும்படியாக இருக்கு. அப்ப கிரீடமா இருந்தா கிரீடத்தை யாரு சாத்திப்பா? சாம்ராஜ்ய அதிபதியா இருக்கிறவாதான் சாத்திப்பா. அதனால நீ வந்து பட்டத்து ராணி, அதனால எம்பெருமானுடைய திருவள்ளியாக ஒரு சாம்ராஜ்யம் இருக்கேன், அந்த சாம்ராஜ்யத்துக்கு மகாராணி மாதிரி நீ இருக்கிறாய். ராணின்னு சொன்னாக்க அதுக்கு வெண்பற்ற கொடைபிடிப்பாளவா, அந்த கொடைபிடிப்பது போல அதுக்கு உன்னுடைய கூப்பிடு இருக்கிறார். அங்கீகரோ திருஜின் அங்குளையந்திரிகாதே, என்ன அழகு இந்த அங்குளையந்திரிகாவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சாம்ராஜ்ய சம்பத அனுரூப விவாத பத்திரம். வாதுகாதேவியானவர் என்ன வெம்பெருமானுடைய திருவிழியாகிற பதம் சாம்ராஜ்யத்தை அவள் வகிக்கிறார், அவள் தூக்குறான் அர்த்தம், அது தாங்கடா காப்பாத்திரான் அர்த்தம் இல்லையா. காப்பாத்திரவாதிதானே அதிகாரியா இருக்கா, அதனால அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவிழியாக கிரீடத்தை தாங்கி கொண்டிருக்கும் முடியான பாதுகாதேவி இருக்காளே சாம்ராஜ்ய பத்தினியின், அவளுக்கு மகாராணிக்கு நீ எப்படி இருக்க சாம்ராஜ்ய ராணிக்கு அதிபதியா இருக்கிறவாளுக்கு வெண்பத்திர படை பிடிப்பாள் அல்லவா, அது போல இந்த குமுழானது என்ன பண்றதுக்கு கொடை பிடிக்கிறது போல இருக்கு அப்படின்னு ஜெயிக்கிறார். அதனால பெருமாளுடைய திருவடியே பாதுகாதேவிக்கு கிரீடம் மாதிரி இருக்கு, அந்த கிரீடத்து மேல தலை மேல ஒசரக்க இந்த குமிழானது கொடைபிடிக்கிறதோடு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். பிரதமா கலேவ பவதி சரணாவனி பாதி ரங்கச்சந்திரமசோன்னிபயத்திரியம் எண்ணூத்தி பத்து. பிரதமா கலேவ பவதி சரணாவனி பாதி ரங்கச்சந்திரமசோன்னிவயத்திர ஸ்ரீயம் விபாவயதி இந்திரிகா யோகா. எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னா, பிரதமா கலேவ பவதி, நீ சந்திரனுடைய முதல் கலை போல இருக்க. இங்க சந்திரன் யாரு அப்படின்னு கேட்டவனாக்க, பாதி ரங்க சந்திரமசா, ரங்கநாதன் ஒரு சந்திரன், ரங்கநாதனாகிற ஒரு சந்திரன் இப்படி உருவகப்படுத்தினார். ரங்கநாதனாகிற சந்திரனுக்கு ராஜராஜேவி நீ எப்படி இருக்கேன்னு கேட்டா, என்ன அப்புறம் முதல் பிரசனம் என்னைக்கு வருமே, முதல் கலை, அந்த முதல் கலை மாதிரி நீ இருக்கிறாய் அப்படின்னா. முதல் கலைனாக்க அந்த ஒரு கலையோ ரெண்டு மூணு கலை தெரியறவர்கள் எப்படி இருக்கும் கேட்டா, ஒரு பக்கம் வசந்து இருக்கும், ஒரு பக்கம் தாழ்ந்து இருக்கும். அப்படி இல்லையே இப்போ அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சாதிச்சார், செங்கோன்ன திரிவயத்திர குமிழ், அந்த குமிழ் மேல கொஞ்சம் வசந்து இருக்கு, அந்த வசந்து இருக்கிறத பார்த்தாக்க சிங்கோன்னதிரிவ ஒரு நுனியானது கொஞ்சம் தூக்கி இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக ரங்கநாதர சந்திரனுடைய முதல் கலை போல நீ இருக்கிறாய், அது ஒரு பக்கம் தூக்கி இருக்கிறது, அது மாதிரி நீ இருக்கிறாய் சிவசாய்க்கிறாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இங்க உத்தமர் சுவாமி ரங்க சந்திரவசகான்னு சொன்னாக்க ரங்கநாதன சந்திரன், அந்த சந்திரன் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, திருவழியோட திருவழி பாதியோட சேர்ந்திருக்க முடியாத ரங்கநாதன் ரங்க சந்திரவசன் ரங்கநாதன சந்திரன். அதுல பாதுகாதேவி கலை மாறி இருக்கா, அதுல ஒரு பக்கம் நுனி தூக்கி இருக்குமே சொன்னா, இந்த குழு அது தூக்கி இருக்கு என்று அவர் சாய்கிறார். அதே டிடி தாத்தாஜார் சுவாமி அவர் சாய்க்கிற காலத்துல பெருமாள் உற்சவம் என்று உள்ளே எழுந்துள்ளி ஆதாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த சமயத்தில் கீழே பாதபீடம் இருக்கு, பாதபீடத்துல பாதகியை விட்டு வச்சிருக்கார். அப்படி பாதகை விட்டு வச்சிருக்கிட்டு பக்தெல்லாம் வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிட்டு இந்த பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னாக்க, ரங்கநாதனாகிற சந்திரனுடைய கலை போல இருக்கு, அது மூன்றாம் கலை போல இருக்கு என்று வர்ணிக்கிறார். தெரிஞ்சுதான் ஆக இந்த அப்படின்னு அவருடைய தாத்பரியம். ஆக மொத்தம் ரங்க ரங்கநாதன் சந்திரன் போல இருக்கான், அவனுடைய திருவிழி இருக்கும் பாதுகையானது சந்திர கலை மாதிரி இருக்கு, சந்திர கலை ஒரு பக்கம் தூக்கி இருக்குமே அப்படின்னு கேட்டாக்க, அதனுடைய குமிழானது ஒரு பக்கம் மேல வசந்திருக்க அப்படினால அது ஒரு பக்கம் தூக்கி இருக்கிறதாக தெரிகிறது என்று வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகம். சூச்சயந்தீன் சுரேகாபிஹி அனாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆஸ்ரயே சௌரி பாதுகாம். சேகம் 811. சூச்சயந்தீம் சுரேகாபிஹி அனாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆஸ்ரயே சௌரி பாதுகாம். இதற்கு ரேகா பத்ததி என்று பெயர். இதற்கு முன்னாடி இந்திரிகா பத்ததி. ஆக பாதியில் இருக்கும்யான குமிழி பற்றி 10 ஸ்லோகங்களாக சுவாமி ஜெயசன் அழகாக வர்ணித்தபடி, அதற்கு பிறகு எம்பெருமான் ரங்கநாதன் ஆசனத்தில் எழுந்திருக்கிறான். கீழே பாதபீடத்திலே பாதியை விடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சில பேர் நெருங்கி போய் பெருமாளை சேவிக்கிறார்கள். நெருங்கி சேவிக்கும் பொழுது பாதியையும் உற்று நோக்குகிறார்கள். அப்படி உற்று நோக்கும் போது அதுல பல கோடுகள் தெரிகின்றன. ஒரு தடவை எம்பெருமான் எப்பொழுதும் திருவடியை அதில் வீழ்த்தி சாத்துக் கொண்டு எழுந்துள்ளதாலே அதுல பல கோடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கோடுகளை பார்த்தா ஏதோ எழுதியிருப்பது மாதிரி தெரிகிறது. அது என்ன என்று நம்மளால வாசிக்க முடியவில்லை. இது என்ன கோடுகள்? அந்த கோடுகளோடு கூட இருக்கிற பாதி இன்னும் அழகா தெரிகிறது. இந்த அழகை சேவிக்கிறார்கள். அதை பற்றி சுவாமி தேசிகன் உத்வேசிக்கிறார். என்ன அப்படின்னா, சூரியந்தி சுரேகாபிஹி அனாலேக்ய சரஸ்வதி. வேதம் இருக்கேன், நம்முடைய வேதங்களுக்கு எழுதாமறைகள் என்று பெயர். அதை எழுதி வாசிப்பதில்லை, எழுதி வாசிக்கவும் கூடாது என்பது சாஸ்திரம். இக்காலத்தில் புத்தகம் வந்துவிட்டன. ஆனால் அக்காலத்தில் எழுதாமல் அவரவர்கள் தந்தை சொல்லி ரிட்டர் பண்ணி அதையே சொல்லுவது வழக்கமாக இருந்தது. அதனால வேதத்துக்கு என்ன பெரு? எழுதாமறை. அனாலேக்கிய சரஸ்வதி, எழுத முடியாததான வாக்கு. எழுத முடியாத வாக்கு எது? வேதம். அந்த வேதம் இருக்கே, அது சுரேகாபிஹி சூஜயந்தீன். தங்கிட்ட இருக்க முடியாத கோடுகள் இருக்கோ இல்லையா, அந்த கோடுகளால அந்த வேதங்களை நினைவுபடுத்துகிறதோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக பாதியில் இருக்க முடியாத கோடுகள் வேதங்களை நினைவுபடுத்துகின்றன. அதை நமக்கு சரியா படித்து வாசிக்க முடியவில்லை. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட அலேகனீய சௌந்தர்யாம் ஆசையே சௌரி பாதுகாம். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாவிகையே இப்ப அந்த கோட்டோட இருக்க முடியாத பாவியை சேவிச்சா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அலேகனீய சௌந்தர்யாம், பாவியினுடைய அழகோ அழகு இவ்வளவுன்னு வாயால் சொல்லி மாறாது என்று நாம் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி சுவாமி ஜெய்கிறீங்க, அதனுடைய அழகை நம்மால எழுதி மாறாது என்று சாதிக்கிறார். அது யாராலும் அந்த அழகை எழுதி காட்ட முடியாது. அப்பேற்பட்ட சொல்லி மாறாத எழுதி காட்ட முடியாத அழகோடு இருக்க முடியாத பாதிகள் இருக்கேன், அந்த பாதியை ஆசையே நான் சேவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி ஜெய்கிறேன் வர்ணிக்கின்றபடி. மணிமௌழி நிகழ்கணத்துராணம் வரசே காஞ்சன பாதுகே விசித்திரம் கமலாபதி பாத பத்மயோகாது அபரம் லட்சணம் ஆதிராஜ்யசாரம். ஸ்லோகம் 812. மணிமௌழி நிகர்ஷணாசுராணாம் வரசே காஞ்சன பாதுகே விசித்திரம் கமலாபதி பாத பத்மயோகாது அபரம் லட்சணமாதிராஜ்யசாரம். மாதுராதேவியே, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடி உன் மீது இருந்துகிட்டது இல்லையா. கமலாபதி பாத பத்ம யோகாது, கமலாபதி பாத பத்மம், கமலாபதி சிவபதியான எம்பெருமான் திருமால் அவருடைய பாத பத்மம் தாமரை போன்ற அழகான திருவடி. அதனுடைய சம்பந்தத்தினால நிறைய கோடுகள்லாம் பெருமை திருவடிய பாதியல பெருமாள் வைக்கிறதுனால அதுல நிறைய கோடுகள் இருக்கு. அந்த கோடுகளை என்ன சொல்றது எப்படின்னு கேட்டவனாக்க, பாதிகையே மகாராணி அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கிறது. அப்படி இருந்தாலும் மௌழி மௌழி நிகர்ஷணாசுராணாம் பரசே காஞ்சன பாதுகே விசித்திரம். எப்பொழுதும் ஆமய மார்க்கமாக பெருமாள் அங்கங்க ரோகங்களுக்கு எழுந்துள்ள காலத்துல தேவர்கள் இங்கேயும் சரி மேலேயும் சரி தேவர்களோடு ஏகந்தா ஏகாந்தமாக வந்து பெருமாளை சேவிக்கின்றார்கள். அப்பொழுது அவ சேவிக்கிட்ட அவ தேவர்கள் இந்திராதிகள் எல்லாம் அழகான கிரீடங்களை சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தலையில கிரீடத்தோட கூட அப்படியே விழுந்து சேவிக்கிற காலத்துல திருவடியில் இருக்கும் யார் ரத்தனங்கள் இருக்கேன் அதுகள்லாம் பாதுகா தேவி மேல விழர் விழுந்த பாதுகை மேல அது வராய்வதனால திருவடியினுடைய ரத்தன தேவர்களுடைய திருவடி தலையில் உள்ள ரத்தனங்களுடைய கிரீடங்களுடைய ரத்தனங்களுடைய கோடானது நிறைய விழருது. இந்த கோடு எப்படி இருக்குன்னாக்க விசித்திரம் அத்தியாச்சரியமானது. பல்வகையான பல்வேறு விதமான ரேகைகளா ஒரு அங்குஷ ரேகை பத்மரேகை சொல்றாள். இது மாதிரி பலவித ரேகைகள்லாம் ஏற்படும்படியாக நிறைய கோடுகள்லாம் விழுகின்றன. அதை பார்த்தா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க அபரம் லட்சணம் ஆதிராஜ்ய சாரம் பாதுகா தேவியே ராணி என்பதை எடுத்து காட்டுவதற்கு இவர்களுடைய ரேகை இருக்க தேவர்களுடைய கிரீடத்தில் உள்ள மணிகளுடைய ரேகை பதிந்திருக்கிறதோ அதுவே பாதுகா தேவி உலகத்திலே ராணி மகாராணி என்பதை எடுத்து காட்டுகிறது. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பாதுகா தேவியை விட உசந்தவள் யாரும் இல்லை. ஏன்னா பாதுகா தேவியினுடைய கீழே எல்லா தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறார்கள். அதெல்லாம் எல்லாரும் தலை வணங்குவா, ராணிகிட்டதான தலை வணங்குவா. ஆகையினால அதை விட பெருமாள் திருவடிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் பாதுகைக்கு இருக்கு. ஏன்னா தேவர்களுடைய கிரீடங்கள்லாம் பெருமாள் திருவடி மேல உராச்சாது, பின்ன திருவடிங்கள் இருக்க முடியாத பாதியில தான் உராய்கிறது. ஆகினால தேவர்களுக்கெல்லாம் இவள்தான் ராணி என்பதை காட்டக்கூடியதான அழகான கோடுகள் எல்லாம் உன்னிடத்துல பதிந்திருக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம். அபிஷோ மணி பாதுகே புரந்தியா தவ ரேகா விததேஸ்தசாதிதாய முறவைரி பதாரவிந்த ரூடைகி அனுகல்பாயுதம் ஆதிராஜ்ய சென்னை. ஸ்லோகம் 813. அபிதோ மணி பாதுகே ஸ்புரந்தியாஹ தவ ரேகா விததேஸ்தசாதிதாய முகவைரி பதாரவிந்த ரூடைகி அனுகல்பாயுதம் ஆதிராஜ்ய சென்னை. சாம்ராஜ்யாதிபதி அப்படின்னு சொன்னாக்க அதுக்கெல்லாம் சாமுத்திரிகா லட்சணங்கள் உண்டு. ராமனை வர்ணிக்கின்ற காலத்துல எல்லா வகையான சாமுத்திரிகா லட்சணமும் ராமனுக்கு இருக்கு என்று வால்மீகி வர்ணிக்கிறார். அதனால அதை பார்த்த உடனேயே நமக்கு அவன் சர்வலோகாதிபதி சக்கரவர்த்தி திருமகன் என்பது நன்றாக தெரிகிறது இல்லையா? அதுபோல இங்கே பெருமாளுக்கு பொதுவாக என்று சொல்லுகின்ற காலத்துல பெருமாள் சர்வ சாம்ராஜ்யாதிபதியாக உபய விபூஜநாதனாக எம்பெருமான் விளங்குகிறார். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா அவனுடைய சாமுத்திரிகா லட்சணத்துல அவனுடைய அடையாளம் அதாவது அவனுடைய திருவடியில பார்த்தமானாக்க சங்கரேகை சக்கரரேகை தெரிஞ்சா இது கற்பவருஷ ரேகை அங்குஷ ரேகை இந்த ரேகைகள்லாம் சாம்ராஜ்ய சின்னங்கள், சாம்ராஜ்ய அதிபதிங்கிற காற்று சின்னங்கள். இதைகள்லாம் பெருமாள் திருவடியில் இருக்கிறதுனால எம்பெருமான நாம் சாம்ராஜ்யாதிபதி உபயவிபூஜநாதன் என்று சொல்லுகிறோம். அந்த ரேகைகள் எப்படி இருக்குன்னு கேட்டா ஓரளவு லேசா தான் இருக்கு. அந்த ரேகைகள் திருவடி மேல் பாதுகை மேல பட்டு பட்டு பட்டு பாதுகையில அந்த ரேகைகளும் பதிஞ்சிருக்கும். அப்புறம் ஏற்கனவே ரேகா விததி ததா விதாயா மகர் இவரெல்லாம் தேவரெல்லாம் வந்து கிரீடங்களோட வந்து ஜெயிக்கிறாளா அதனால பட்ட ரேகைகள் இருக்கேன். அந்த பாதுகையில நிறைய பட்டிருக்கு. பாதுகையில பெருமாள் திருடி வைப்பதனாலே எல்லா ரேகைகளும் இருக்கு. இந்த இவரெல்லாம் தேவரெல்லாம் வந்து சேவிப்பதனாலே அவருடைய கிரீடங்கள் பட்டுப்பட்டு ரத்தனங்கள் பட்டுப்பட்டு அதனால பல கோடுகள் விழுந்திருக்கு. அந்த கோடுகள்லாம் விசித்திரமா இருக்கு. சாம்ராஜ்யாதிபதிங்கிறது நிலைநாட்டும் முடியாத கோடுகள் இதுல விழுந்திருக்கு. சரிதான். ஆகினால இந்த பெருமாளை நாம் சேவிக்கிற காலத்துல பாதியோட சேவிக்கிறோம். பாதியோட சேவிக்கிட்ட சங்கரேகை சக்கர ரேகை மகர ரேகை எல்லா ரேகையும் படிச்சுன்னு பாதியில நமக்கு தெரியுது. பாதியில தெரிஞ்ச உடனே பாதிகையை இப்ப ஏற்பட்ட பாதிகையை சாட்சியை கொண்டிருக்க முடியாதவன் யாரு? அவன் தான் சர்வலோகாதிபதி என்று நமக்கு தெரியிறது. அதனால பாதகியை சாத்திய கொண்டு போனால பலவித ரேகைகளுடைய சாந்திரிகா லட்சணம் உடைய பாதகியை சாத்திய கொண்டிருப்பதனாலே எம்பெருமான் சாம்ராஜ்யாதி உபயவிநாதன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த இடத்துல எது இப்ப முக்கியம், சாம்ராஜ்யாதிபதி எது காட்டுறது, திருவடியிலேயே ஏற்கனவே பட்டிருக்கு இருக்கே அந்த ரேகைகள் காட்டுன்றவா, இல்ல பாதகியில சாத்திட்டு இருக்கும் இருக்க முடியாத ரேகைகள் இருக்கே அழகுகள் காட்டுன்றவா அப்படின்னு கேட்டவானாக்கே, திருவடியில் இருக்க முடியாத ரேகைகளை விட பாதுகையில பதிந்திருக்க முடியாத ரேகைகள் தான் முக்கியம் அப்படிங்கிறார். ஏன்னாக்க திருவடியில் இருக்கிற ரேகைகளும் இதுல பதிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தேவர்கள் சேமிப்பதனாலே ஏற்பட்ட கோடுகளாலே ஏற்பட்ட அழகான சங்கஜய சக்கர ரேக ரசிக்க அந்த ரேகைகளும் சுற்று வட்டாரத்தில் நிறைய இருக்கு. அதனால சேவிக்கும் பொழுது இதுதான் எம்பெருமான் உபயவிதநாதன் என்பதை நமக்கு நன்றாக எடுத்து காட்டுகிறது. அதனால பாதையில் இருக்க முடியாத ரேகைதான் சாம்ராஜ்யாதிபதி உபயவிதநாதன் என்பதை காட்டுவதற்கு முக்கியமான அடையாளங்கள். பெருமாள் திருவடியில் இருக்க முடியாதது அமுக்கியமானது அப்படிங்கிறதோ அனுகல்பம் அப்படிங்கிற போய் பால வாங்கிட்டு வந்து சொல்றோம், பால வாங்கிட்டு வந்தா பால் கிடைக்கல, கிடைக்கலன்னா அப்போ தயிர வாங்கிட்டு வா அப்படிங்கிறோம். ஆக பால் முக்கியம், பால் கிடைக்காத போனா தயிர வாங்கிடுவான் எப்படி சொல்றோமோ அதுபோல அது எப்படி அது பால் முக்கியம் இது அமுக்கியம் சொல்றோமோ இது அனுகல்பம் வெறும் தயிர். அதுபோல இங்க பெருமாளுடைய திருவடியில் இருக்க முடியாத ரேகைகள் இருக்கு, இது அனுகல்பம். கல்பம் பிரதானமாக எது இருக்கு அப்படின்னா பாதியில் இருக்க முடியாத ரேகைகள் தான். இவைகள் தான் நன்றாக மிக தெளிவாக எம்பெருமான் சாம்ராஜ்யாதிபதி என்பதற்குரிய ரேகைகளை காட்டி எம்பெருமானை உயர்நீதிநாதன் என்பதை நிலைநாட்டுகிறது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். மௌளிரத்னமகரி முகோத்சயா பாதுகே வகசி நூனம் அத்தம் சௌரிபாத பரிபோக லட்சணம். ஸ்லோகம் 814. ரேகையா வினமதம் திவ உகசாம் மௌளிரத்னமகரி முகோத்சயா பாதுகே வகசி நூனம் அத்தம் சௌரிபாத பரிபோக லட்சணம். தேவர்களெல்லாம் கிரீடத்தோட பெருமாள் திருவடிவாரத்தை வந்து சேவிக்கிறான்னு சொன்னோம். அப்பொழுது கிரீடத்தில இருந்து பல ரேகைகள் பாதிக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. கிரீடத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டோம்னா, அவ கிரீடங்கள்ல மகரத்தை வச்சிருக்கா. அப்படின்னா அர்த்தம் மகரம்னா பெரிய அழகான மீன், அந்த மீன் போன்ற உருவம் இருக்கு, ரத்தனங்களாலே செதுக்கப்பட்டிருக்கு கிரீடங்கள்ல. அந்த அந்த உருவத்தோட உள்ள கிரீடத்தை ஒராயிர காலத்துல பாதுகையிலேயே அந்த மகர உருவம் வந்துடும். புரிஞ்சுதா, இந்த மகர உருவம் வந்ததை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அத சமத்காரமாக சிங்காரமாக வந்திக்கிறார் சுவாமி தேசிகம். பாதுகைக்கு பாதுகை நாயிகாவ இல்லையா, பாதுகை நாயிகா, பாதுகா நாயிகாவுக்கு நாயகனாரு எம்பெருமானுடைய திருவடி, அவன் தான் புருஷன் தெரிஞ்சா. ஆக பெருமாளுடைய திருவடி நாயகன், நாயிகா பாதுகாதேவி. இந்த பாதுகாதேவி இந்த நாயகனோட எப்பொழுதும் கூடி சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான் இல்லையா. ஆக நாயகனோட போகத்தை ரொம்ப அனுபவிச்சிருக்கான். அதிகமாக போகத்தை அனுபவிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அவள் புருஷனுடைய அடையாளங்கள்லாம் பெண்ணிடத்திலும் பெண்ணுடைய அடையாளமும் புருஷனிடத்திலையும் மாறி இருக்கும். தெரிஞ்சுதா, அது அழகாக சொல்லலாம். மன்னாருடில ராஜகோபாலன் கோவில கோபுரடைய மகரிஷிகளுக்கு ராசக்கிரீடையை சேவை சாதித்தான். எங்க ஹரித்ரா நதி என்கிற அந்த குளத்துல அப்படி போது ரெண்டு பேரும் யுவர்களோட கோபிகளோட கூட என்ன கோபாலன் விளையாடுறாரு. விளையாடிட்டு கடைசியில கரையேற காலத்துல என்ன கோபாலனுடைய ஒரு கடுக்கரை காணும், அதே சமயத்துல அவர் இடுபல வசனத்தையும் காணும். உடனே கோபாலம் என்ன பண்றான், ஏதோ ஒன்று மறக்கிறோம் அதை எடுத்து எடுத்து கட்டிக்கிறான், அது புடைய எடுத்து கட்டின்றான் தெரிஞ்சுதா. அப்புறம் கரை அடிச்ச கடுக்கல உடனே காணுமையான உடனே தேடி பார்த்தா ஒன்னு ஆட்டுது. என்ன ஆட்டுது, ஒரு கோபியனுடைய தோடு கரண்டு விழுந்துடுச்சு. அதை எடுத்து தன் கழுத்துல தன்னுடைய காதில மாட்டின்ட்டு வந்துட்டுறான் பெருமாள். அதனால பெருமாள் இப்பவும் அங்கு சேவை சாதிக்கிற காலத்துல நன்னா சேவிக்கலாம், ஒரு காதுல தோடு ஒரு காதுல கடுக்கன் இப்படி சாத்தின்னு இருப்பார். ஆக அது என்ன லட்சணம் இது அப்படின்னா, யோகிகளோட கூட பெருமாள் அப்படி நெருங்கி அப்படி விளையாடினார், அப்படி சம்சயம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை காட்டுகிறது. அதுபோல இங்க பாதுகையான பாதுகா நாயகியானவள் திருடியாகிற நாயகனோட எப்பொழுதும் சேர்ந்து சந்தோஷமாக அனுபவிக்கிற காலத்துல இவர்களிடத்துல எப்படி ஏற்கனவே அந்த தேவர்களுடைய கிரீடத்தில் இருந்தபடியான மகர ரேகை பதிஞ்சிருக்கோ இல்லையோ, அந்த பதிஞ்சிருக்கிற ரேகை என்ன ஆச்சு அப்படிங்கிறதா நாயகன், அதாவது இது பதிஞ்சிருக்கிற ரேகை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அது அப்படி வரல, நாயகன் இருக்கானே திரு எம்பெருமான், எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியில மகர ரேகை இருக்கு, அந்த திருவடியில இருக்க முடியாத மகர ரேகை தான் இந்த பாதுகையின் மேல பதிஞ்சிருக்கோன்னு சொல்ல முடியாத இருக்குங்கிறாரு. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டா பாதுகா நாயகனும் நாயகியும் திருவடியாகிற நாயகனும் அப்படி சேர்ந்து சந்தோஷத்தை போகத்தை அனுபவிச்சு அப்படின்னாலே அப்போ நாயகிட்ட இருக்க முடியாத அந்த மகர ரேகைய மகரமாகிற ஒரு அடையாளமானது இந்த பாதுகையிலையும் வந்ததோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று சுவாமிஜியை கேங்க உத்தரவிச்சுக்கிறார். ரேகையா வினமதம் திவகசம் மௌலி ரத்ன மகரி முகோத்தயா, திவகசம் வினமதம் தேவரெல்லாம் வந்து விழுந்து வணங்குறார், வணங்குற காலத்துல மௌலி ரத்ன மகரி முகோத்தயா மகர மகரமான மீன் போன்ற உருவம் அழைக்கப்பட்ட ரத்தனங்கள் இருக்கேன், அதனுடைய முகங்கள் எல்லாம் இந்த பாதுகையில கீறி கீறி பாதுகையில அது மகர இது ரேகை இருக்கோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அதை என்ன பண்ற பெருமாள் மாற்றி வர்ணிக்கிறார், பாதுகே வகசி நூனம் அற்புதம் செவுரி பாத பரிபோக லட்சணம். செவுரி எம்பெருமான் அவனுடைய பாதம் திருவடி, இந்த திருவடியாகிற நாயகனோட கூட பாதுகா தேவியானவள் பரிலோ பரிபோக லட்சணம் இணைந்து அனுபவிச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க பாதுகே வகசி அந்த மகர ரேகை பெருமாளுடைய பாதுகையில திருவடியில இருக்க முடியாத மகர ரேகையானது உண்மையில பதிஞ்சிருக்கோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆனா பாதுகையினிடத்துல அந்த மகர ரேகையை பார்த்த உடனே நீ நாயகனாகிய திருவடியோட கூட ரொம்ப நெருங்கி ராசியெல்லாம் பழி இருக்கிறாய் என்று தெரிகிறது என்று சமத்காரமாக வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. திரிதசமகுடரத்னோல்லேகரேகாபதேசாத் பரிணமயதி பும்சாம் பாதுகே மூர்த்தி லக்னா நரகமசன சேவா சம்பதம் சாதயித்ரி நெய்யதி லிகிதானாம் நிஷ்கிருதிம் துர்லிபீனாம். தினந்தோறும் பெருமாளை சேவித்து ஆறு சடாரியை பெற்றுக் கொள்கிறார்களோ அல்லது வீதியில் எழுந்துள்ள போது சேவித்து சடாரி சாதிச்சா சடாரியை தவிர தாங்கிக்கிறார்கள். இப்படி எம்பெருமானுடைய சடாரி நம் தலையில விடுவதனாலே நமக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கிறது என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அது எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் சில ஜாதகங்கள் மோட்ச ஜாதகங்கள் சொல்லுவாங்க, சில ஜாதகங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும், சிலருக்கு மோட்சம் கிடைக்காது. சில பேர் தான் பிரபுத்தி அனுஷ்டானம் பண்ணிப்பா, சில பேர் பிரபுத்தி அனுஷ்டானம் பண்ணதற்கு சந்தர்ப்பம் ஏற்படாமலே போயிடும். இப்படி எல்லாம் பல உண்டு உலகத்தில். அதனால எல்லாருக்கும் மோட்சத்தை நீ எப்படி கொடுக்கற அப்படின்னு கேட்டோம்னாக்க அது அழகாக சாதிக்கிறார். நரகமதன சேவா சம்பதம் சாதயத்ரி, ஆனால் சடாரியை பெறுகின்றாரோ அவரெல்லாம் சாதிக்கிறார் சாதிச்சா பெற்றுக்கிறாரோ அவரெல்லாம் நரகமதன சேவா சம்பதம், நரகமதனம் அதாவது ரங்கநாதன் அவருக்கு சேவா கைங்கரியம் அதனுடைய சம்பத்து, அதாவது ஸ்ரீகுண்டத்தில் பரவாசு தேவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பிரம்மாண்டத்தை அனுபவிச்சுண்டு சந்தோஷமாக மோட்சாந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான பெரும் பாக்கியம். சரிங்களா? அந்த சம்பத்தை சாதயத்ரி எல்லாருக்கும் நமக்கு கொடுக்கணும். நம்ம ஆதாரம் பக்தர்களுக்காகவும் அவளுக்கெல்லாம் அந்த மோட்சானந்தம் கிடைக்கணும் என்று உனக்கு எண்ணம். அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, திருதிஷம உடரத்ன உல்லேக ரேகாபதேசாது, உங்ககிட்ட பல பேர் வந்து சேவிக்கிறான், அதுவும் தேவர்கள்லாம் கிரீடத்தோட வந்து சேவிக்கிறான்னு என்ன சொன்னோம். அவளுடைய மகுடத்தில் இருக்கும் நான் ரத்தனங்கள் இருக்கேன், அந்த ரத்தனங்கள் மேல இதுல மேல கீறது, பாதிகள் மேல கீறது, பாதி மாறப்பட்ட உடனே பாதிகள பல ரேகைகள் எல்லாம் உண்டாது. அந்த ரேகையானது என்னன்றது அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் ஒரு வகையான எழுத்து. என்ன எழுத்து அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல எழுத்த பண்றது அதெல்லாம் யாருக்கு? பரிணமேசி பும்சாம் பாதுகே மூர்ஜிலக்னான், பாதுகே பும்சாம் மூர்ஜிலக்னான், யாராவது வந்து உன்னை சேவிக்கிறார்களோ அவர்கள் தலையில நீ எழுந்துருளி அவர்களுடைய கட்டளெல்லாம் போக்கிவிடுற. நீ எப்படி நேதி விழுகிறானாம் கவிந்துருளிகிறீனாம், முன்ன சிட்டி கிட காலத்துல பிரம்மா அவருடைய தலைக்கு கர்மானுகுணமாக தலையில எழுதுறார். அதாவது இந்த சுகத்தான் அனுபவிப்பான் என்பதற்கு அடையாளமாக தலையில எழுத்துன்னு சொல்லுகின்றோம். ஏன்னா அந்த காரியம் ஈழத்தின கேட்டா அதான் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்றான். லலாட்ட விகிதா ரேக பரிமாற்றம் நகைக்கலையேன்னு சொல்ற வழக்கம். நெத்திய ரவியின எழுத்து யாராலையும் மாற்ற முடியாது அப்படி. ஆக விதி நம்ம தலையில பிறகு சிட்டிக்கிற காலத்துல எழுதியிருக்கு, அது எப்படிதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு உலகத்துல வழக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? சாசனத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏற்பட்ட அந்த கட்ட ரேகை நம்ம இதுல இருந்தாக்க, அந்த கட்ட ரேகையெல்லாம் கட்டாயி அந்த திருவடி மேல பாதுகையின் மேல பட்டு நாம் நன்றாக சேவிக்கும் பொழுதும் அந்த பாதுகையை நம்ம தலைமையில பட்டிருந்தான் பாதுகையில ஒரு ரேகை இருக்கும் இல்லையா? என்ன தேவர்கள்லாம் சேவிச்சு அவருடைய கிரீடத்தில் இருக்க முடியாதா? கிரீடத்தினால் ரத்தனங்களால் ஏற்பட்ட ஒரு கோடுகள் இருக்கும் இல்லையா? அந்த கோடுகள்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டான், யாரு சேவிக்கிறாளோ அவ தலையில வந்து படியிறது. தலையில படியிறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த கோடு இவ தலையிலேயே விடுறது. ஏற்கனவே என்ன கோடு இருக்கு? எழுத்து இருக்கு, வாழ்க்கு கெட்ட எழுத்தெல்லாம் இருக்கு. தலையிலை பிரம்மத்தினாலே பிரம்மனாலே சிருஷ்டிக்கிற காலத்தில் எழுதப்பட்ட கெட்ட எழுத்துக்கள் தலை எழுத்துக்கள் இருக்கேன். அந்த கெட்ட எழுத்துக்கள் எல்லாம் உன்னுடைய சட்டாடி நீ சிரசில படுவதனால உங்ககிட்ட இருக்க முடியாத நல்ல எழுத்துக்களான ரேகைகள் இருக்கு. அந்த ரேகையானது சிரசில படிஞ்சு அந்த விதியினாலே பிரம்மனாலே எழுதப்பட்ட அந்த லிபியே இது அழிச்சுடுறது. ஆக நமக்கு இருக்க முடியாத கெட்ட எழுத்தெல்லாம் அழிச்சு நமக்கு நல்ல எழுத்தாக அதை மாற்றி, அதனால எம்பெருமானுடைய கைங்கரியம் ஸ்ரீகுண்டத்தில் பரவாசிவன் கைங்கரியம் பண்ணிட்டு விமானத்தை அனுபவிச்சிருக்க முடியாத மோட்சாந்த சாம்ராஜ்யத்தை நமக்கு நீ கொடுக்க முடியாத பண்ணுகிறாய் என்று அந்த பாதகியனுடைய ரேகைய அழகாக வர்ணிக்கிறார் ரேகாபஞ்சர சுவாமி. பதகமலாந்தபிரஜசரசிஜமுக்கியமானி ஐஸ்வரீலட்சணானி அவகமயசி சௌரே பாதுகே மாதிருஷாணாம் உபரி பரிணதைஸ்வரீ தேவி ரேகா விசேஷைஹி. ஸ்லோகம் 816. பதகமலாந்தபத்திர ஜ சரசிஜ முக்கியானி ஐஸ்வரீலட்சணானி அவகமயதி சௌரே பாதுகே மாதிருஷாணாம் உபரி பரிணதைஸ்வரி தேவி ரேகா விசேஷைஹி. பெருமாள் சேவிக்க முதல்ல பாதியை சேவிக்கிறோம். தெரிஞ்சுதான் அந்த பாதியை முற்று சேவிச்சா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, பத கமலதலாந்தி ஐஸ்வரீலட்சணானி. பெருமாளுடைய திருவடியில உள்ளங்கால துவஜரேக அங்குஷரேக தாமரப்பூரேக கொடரேக இந்த ரேகைகள்லாம் இருக்கு இல்லையா. அந்த ரேகைகள்லாம் பெருமாள் அடிக்கடி பாதியின் மீது திருவடியை வைப்பதனால அதனுடைய பாதியில் இருக்க முடியாத திருவடியில் இருக்க முடியாத இந்த ரேகைகள் எல்லாம் பாதியெல்லாம் நான் படிஞ்சிருக்கு சரிங்களா. ஆக பாதியிலையும் இந்த ரேகைகள்லாம் இருக்கு. இந்த ரேகைகள் எப்பேற்பட்டது அப்படின்னா முன்னே சொல்லியிருக்கோம், உபயபூஜி நாதன்கிற சாம்ராஜ்யாதிபதி என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இதெல்லாம். இந்த ரேகையெல்லாம் யாருக்கு இருக்கும், அது சாம்ராஜ்யாதிபதியோ அவளுக்கு அந்த ரேகைகள் இருக்கும். எம்பெருமான் உபயபூஜி சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிற அப்படின்னால அவனுக்கு இந்த ரேகைகள்லாம் இருக்கு. அந்த ரேகைகள்லாம் பாதுகையிலையும் படிஞ்சிருக்கு. நமக்கு சடாதிகாரிக்கிட்ட அப்போ பாதுகையை உற்று கவனிக்கிறோம், அப்புறம் பாதுகையை திருவிழிய காலத்தையும் உற்று சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிட்ட பாதுகை மேலே என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு கேட்டவனாக, அவகமனி திசௌரே பாதுகே மாதிரி சாணம் உபரி பயணத்தை ரேகாபிசேஷி. எம்பெருமானுடைய திருவடியில உள்ளங்கால இருக்க முடியாத இந்த கொடை முதலிய ரேகைகள்லாம் உன் மீது பதிச்சிருக்கலவா, அதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி சேவிச்சா அப்ப என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகாதேவிக்கு சாம்ராஜ்யாதிபத்தியம் இருக்கும்னு சொல்ல முடியாத இந்த ரேகைகள்லாம் இருக்குன்னு தெரியுது. ஆனா இந்த ரேகை பாதுகைக்கு எப்படி வந்தது அப்படின்னு நாம் யோசிக்கின்ற காலத்துல எம்பெருமானுடைய திருவடியிலையும் இந்த ரேகைகள் இருக்கின்றன போலும். அதனால பாதுகையை அது மேலே எப்போதும் திருவடியானது பாதுகையின் மேலே இருப்பதனால பாதுகையிலையும் இந்த ரேகைகள் எல்லாம் படிஞ்சிருக்கு அப்படின்னு நாம ஊகித்து அறிகிறோம். ஆக எம்பெருமானுக்கு இருக்கும் யான சாம்ராஜ்ய லட்சணம் இருக்கேன், கொடை சங்கம் சக்கரம் முதலியான ரேகைகள், கொடை முதலான ரேகைகள், அந்த ரேகைகள் பாதுகையின் மேல் இருப்பதை பார்த்து அதில் நாம தெரிஞ்சுக்கிறோம். எம்பெருமானுடைய திருவிழியிலையும் இந்த ரேகைகள் இருக்கு, அவைகள் பாதுகையிலையும் படிந்திருக்கு. அதனால உபய போஜனாதனாகிற சாம்ராஜ்ய லட்சண சாம்ராஜ்யாதிபதி என்பதை காட்டக்கூடியதான இந்த அழகான கொடை முதலிய ரேகைகள் எல்லாம் உன்னுடைய முன்னிடத்திலே இருக்கும் ரேகையை பார்த்து எம்பெருமானுடைய திருவிழிலும் இருக்கின்றன. அதனால்தான் எம்பெருமான் உபய ஊதி சாம்ராஜ்ய அதிபதி என்று நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாகாது என்று பேசுகிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். ஸ்நாதபதாவணி திறம் பரிபூஜ்ய முக்தா பாதேன ரங்க நிருபதே சுபலட்சணேனாம் ரேகாந்தரை நவநவை உபசேபசே த்வம் சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்னை. ஸ்லோகம் 811. ஸ்நாதாபதாவணி சிரம் பரிபூஜ்ய முக்தா பாதேன ரங்க நிருபதே சுபலட்சணேனாம் ரேகாந்தரை நவநவை உபசோபசே த்வம் சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்னை. ஏற்கனவே பாதுகையில எம்பெருமானுடைய உள்ளங்களில் இருக்கும்படியான கொடை தாமரம் முதலான தாமரை முதலான ரேகைகள் எல்லாம் படிஞ்சிருக்குன்னு சாதித்தார். பிறகு தேவர்கள்லாம் கிரீடங்களை சாத்திக் கொண்டு தெரிவிப்பதனால கிரீடத்திலுடைய மணிகளுடைய கேறதுனால இன்னும் பலவிதமான ரேகைகள்லாம் பாதுகையில படிஞ்சிருக்கு என்று சாதித்தார். இப்பொழுது இன்னொரு வகையான ரேகைகளும் பாதுகையை சேர்ந்து பாதுகையை அழகுபடுத்துகின்றன. அப்ப ஏற்பட்டவள் பாதுகா தேவி என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படி பாதாவணி பாதுகா தேவியே எப்படி இருக்க, சுபலட்சணேன பாதேன ரங்க நிருபதே சுபலட்சணேனாம் எம்பெருமானுடைய சுபலட்சணேன பாதேன அழகான லட்சணங்களுடைய பாதங்கள் திருவடிகள், அந்த திருவடிகளாலே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா சிரம் பரிபூஜ்ய முக்தாம் ரொம்ப நாள் பாதுகா நாயகன் பாதுகா தேவிய சரண நாயகன் சரணம் திருவடியாகிற நாயகன் அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். பாதுகையை சாத்திக்கிட்டு பெருமாள் வெளியில் எழுதிட்டார், வெளியில் எழுதி வந்து திருமணியும் ஆஸ்தானத்துக்கு எழுந்துட்டார். அப்பொழுது பாதி திருமஞ்சனத்துக்கு பாதிக்கு என்ன பண்றான், திருமஞ்சனம் பண்றான். திருமஞ்சனம் பண்ணா அப்போ சந்தனத்தால திருமஞ்சனம் பண்றான், சந்தன குழம்புனா திருமஞ்சனம் பண்றான். வேகாந்தரை நவநவை உபசேபசேத்வம் சம்ஸ்கார சந்தன விலேவன பங்கலக்னி. அழகா இருக்கும் ஞான சந்தனத்தினுடைய குழம்பினுடைய திருமஞ்சனத்தினால அதனுடைய பூச்சினால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னாக்கே, அதுல கடைசியில பாதியில சந்தனத்தினால ஏற்பட்ட சில கோடுகள்லாம் வேற விடுகிறது. ஆக நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா, எம்பெருமானாலே நன்றாக அனுகூலிக்கப்பட்டு விடப்பட்டவள். பிறகு அவனுக்கு திருமஞ்சன ஆறுது, திருமஞ்சன ஆறுவார் சந்தன குழம்புனால திருமஞ்சனம் பண்றான். அந்த சந்தன குழம்புனால திருமஞ்சனம் ஏற்பட்டு அதனாலே சில கோடுகள் ஏற்பட்டு இன்னும் பல கோடுகளாலே நீ அழகாக பிரகாசிக்கிறாய் என்று சாதிக்கிறார். இங்கே ஸ்லோகத்தில் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது, ஸ்நாதா பதாவணி சிரம் பரிபூஜ்ய முக்தா பாதேனரங்க நிருபதேகே சுபலட்சணேனா. இது அன்வயத்தை மாற்றாமல் ஸ்லோகத்தில் இருக்கப்படியே அன்வயிச்சா என்ன ஆகுது, ஸ்நாதா அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணப்பட்டவள் அர்த்தம். தெரிஞ்சுதா, பதாவணி சிரம் பரிபூஜ்ய முக்தா ஸ்நானம் பண்ணப்பட்டவள், அப்புறம் ரொம்ப நாளை அனுபவிக்கப்பட்டாலும் கருத்து ஏற்படுறது. இதுலேருந்து சில பேர் என்ன உரை வருகிறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாள் வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆறுது, திருமஞ்சனம் போய் சந்தன குழம்புனால எல்லாத்திலையும் திருமஞ்சனம் ஆறுது பெருமாளுக்கு. திருமஞ்சனம் ஒரு பாடு மறுபடியும் என்ன பண்றார் பெருமாள், பாதிகையை சாத்திக்கிறார். பாதிகையை சாத்திட்டாக்க சிரம் பரிபுஷ்ணாதாம் சிரம் பதாவணி சிரம் பரிபூஜ்ய முக்தாம். ரொம்ப நாளி பாதுகையா தெருவடியாகிற நாயகன் பாதுகா தேவியை அனுபவிக்கிறார். மறுபடியும் அதை போட்டுன்னு உலாவரார் போலும். அப்படி அனுபவிச்ச பிற்பாடு அதுலேருந்து என்ன வருகை அப்படின்னு கேட்டவனாக்க, அந்த பெருமாள் திருவடியில ஒட்டி கொண்டிருந்த குழம்பு கொல்யம் அதுகள்லாம் திருவடியில பட்டு அதனால சில ரேகைகள் உண்டாகிறது, கோடுகள் ஏற்படுறது இல்லை. கோடுகள் ஏற்பட்டா இன்னும் புதிய